ಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾಪ್ತ ಲಕ್ಷಣ ಗೆದಿದ್ದ ಯುಗಾಕಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರುಕರುಣಾವ್ಯಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರವಾಗ್ಧೌ ವರದ ಪದಮುಖ ಲಕ್ಷ್ಮಣೇ ನಿಸ್ತಭಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತ್ತುರ್ಯಂ ಷಡರಿಪುಗಿದಿರಾದ್ವೇದ ಚೂಡಾರ್ಯ ಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಅವಕಲಿಮದನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಹಾನಭ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾದ್ಯಾನದ್ಯಾದ್ನು ಬೃಂದಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಬದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃ ಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾದಭಯ ಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹಕೋರಕಿತನೆ ಮಕಟಾಕ್ಷಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮಧೀಮಹ ವೃಣೀಮಹ ಶತದ್ರಾದ್ಯೋ ದಂಬತಿ ಜಗದಾಂಬತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮಧೀಮಹ ವೃಣೀಮಹ ಶತದ್ರಾದ್ಯೋ ದಂಬತಿ ಜಗದಾಂಬತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಬದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃ ಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾದಭಯ ಮುದ್ರಿತಃ ಅನಾದೇ ನಿಸ್ಸೀಂನೋ ದುರಿತ ಜಲದೇ ನರೂಪಣಂ ವಿಧ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಂ ಗದರಗು ದುರೀನಾಶಯ ವಿಧಃ ತದಾರಂಭೇ ತಸ್ಯಾಗಿರಮವದಾನೇನ ಮನಸಾ ಪ್ರಪತ್ಯೇತಾಮೇಕಾಂ ಶ್ರಿಯಮಖಿಲನಾಥಸ್ಯ ಮಹಿಷೀಂ ಮಹೇಂದ್ರಾಜ್ಞಾ ವಿಷ್ಣು ಪ್ರಭೃತಿಷು ಮಹತ್ತ ಪ್ರಭೃತಿವದ್ ಪ್ರಪತ್ತವ್ಯೇ ತತ್ತೇ ಪರಿಣಗತಿ ವೈಶಿಷ್ಟ್ಯ ವಿಭವಾಂ ಅದೃಶ್ಯತ್ವಂ ದೂತ್ವಾ ಕವಿತುಃ ಅಭಿಗಮ್ಯತ್ವ ಜನನೀಂ ಶ್ರಿಯಂ ಸೀತಾಪಾಂಗಾಮಹಮಶರಣೋ ಯಾಮಿ ಶರಣಂ ಸದಸಿದ್ಧ ಶ್ರೀಮಾನ ವಿದ ಗುಣ ಭೂಮಾ ಕರುಣಯ ವಿದಾಯ ಬ್ರಹ್ಮಾದೀನ್ ವಿದರದಿ ನಿಜಾದೇಶಮಿ ಯಃ ಪ್ರಪತ್ಯ ಸಾಕ್ಷಾದ್ವಾ ಭಜನ ಸರಸಾ ವಾಪಿ ಸುಲಭಂ ಮುಮುಕ್ಷುದೇವೇಶಂ ತಮಹಮಧಿಗಚ್ಛಾಮಿ ಶರಣಂ ವೃಂದಾನಯ ಸ್ವಭಯನ್ ವೃತಸುಂದರೀನಾಂ ವೃಂದಾವನಾಂದರ ಭುವಾಂ ಸುಲಭೋಪಭುವ ಶ್ರೀಮಾನ್ ಅಶೇಷ ಜನ ಸಂಗ್ರಹನಾಯ ಶೇತೆ ರಂಗೇ ಭುಜಂಗ ಶಯನೆ ಸಮುಜ ಮಹಾಭುಜಂಗ ರಂಗಾಸ್ತೀರ್ಣ ಭುಜಂಗ ಪುಂಗವೋ ಬುಹು ಪರ್ಯಂಗ ವರ್ಯಂಗ ದೌ ಸರ್ಗ ಸಿತ್ಯವಸಾನ ಕೇಳಿ ರಸಿಕೌ ತೌ ದಂಬದೀನಪತಿ ಮಾಭಿ ಪಂಕಜಶಾಯಿನ ಶುಚಿಶುಕೈರನ್ಯೋನ್ಯ ಬದ್ಧ ಸ್ಮಿತೌ ಡಿಂಬಸ್ಯಾಂಬು ಅಂಬುಜ ಸಂಭವಸ್ಯ ವಚನೈ ದೌಲತ್ಸದಿತ್ಯಾದಿಭಿಃ ಘನ ಕರುಣಾರಸೌಗ ಭರಿತಾಂಬರಿತಾಪಹರಾಂ ನಯನ ಮಹಶ್ಚಟಾಮಯಿ ತರಂಗಯ ರಂಗಪತೆ ದುರಿತ ಹುದಾಶನ ಸ್ಫುರಿತ ದುರ್ದಮ ದುಃಖಮಶೀ ಮಲಿದಿತ ವಿಶ್ವಸೌಧ ದುರಪಹ್ನವರ್ಣ ಸುಧಾಂ ದುರ್ಮೋಚೋದ್ಬಟ ಕೋಡಿ ಕರ್ಮ ಕೋಡಿ ನಿಬಿಡ ಪ್ಯಾದೇಶ ವಶ್ಯಕೃತ ಭಾಷ್ಯೈ ನೈವ ವಿಮೋಹಿತೋಸ್ಮಿ ಕುಗುಸಾಂ ಭಕ್ಷೈನ ವಿಕ್ಷೋಭಿತ ಯೋ ಮಹಾನಸಿಕೋ ಮಹಾನಧಿಪತೆ ನೀತಶ್ಚ ತತ್ಪೌ ತ್ವಜಾನ್ ಆಚಾರ್ಯಾಂಗ ದುರ್ಗಮಗಿತೆ ಸ್ವಲ್ಪಾಪಶಿಷ್ಟಂಬರ ಆರ್ತೆ ಶ್ವಾಸುಫಲಾದನ್ಯ ವಿಷಯ ಉಚ್ಛಿನ್ನ ದೇಹಾಂಧರ ಅನ್ಯಾದೇರಣಪೇಕ್ಷನೋಚನ ಮೃದಾಂ ಸತ್ಯಾಧಿಪದ್ವ್ಯಾಪಿನಿ ಶ್ರೀರಂಗೇಶ್ವರ ಯಾವದಾತ್ಮ ನಿಗತ ತತ್ಪಾರತಂದ್ರೋಚಿತ ವೈಯೇ ಭತ್ತೃಪಾಯ ಧೀರಭಿಹಿತ ಸ್ವಾಪಾಯ ಭಾವಾಸ್ತು ಮೇ ಸುಯಾಚಾರ್ಯೈ ವಿನಿಹಿತ ವರಸ್ತಾವಕಾರಂಗನಾಥ ತ್ವತ್ಕೈಂಗರ್ಯ ಪ್ರಮಣ ಮನಸಾ ಸದ್ಗುಣಾಸ್ವಾದಮತ್ತಾಹ ಏಕಸ್ಮಿನ್ನಪಿ ನಿಜಹತೋ ಮುಕ್ತವತ್ಸಾಧನತ್ವಂ ತ್ವಶೇಷತ್ವ ಸ್ವರಸರಸಿಕಾ ಸೂರಯೋ ಮೇ ಸುತಂದಾಂ ಕಲ್ಪಸ್ಥೋ ಮೇ ಪ್ಯಪಾಸ್ತದ್ರದಗತಯೋ ಶಕ್ತಿದೀ ಭಕ್ತಿಭೂಮ್ನ ಸಂಗೇಶ ಪ್ರಾತಿಕೂಲ್ಯ ಚರಣ ಪರಿಣಮನ್ ನಿರ್ವಿಜಾತಾನುಕೂಲ್ಯಾಹ ತ್ರಾತಾರಂ ತ್ವಾಮೇ ವಾಪಾದ್ಯಚರಣಭರಣತೋ ನಾದ ನಿರ್ವಿಘ್ನಯಂತಃ ತನ್ನಿಕ್ಷಿಪ್ತಾತ್ಮರಕ್ಷಾಂ ಪ್ರತಿರಭಜಸುಷಾಜುಷಃ ಸ್ವಪ್ರವೃತ್ತಿಂ ತ್ಯಜಂತಿ ತಕ್ತೋಪಾಯವ್ಯಪಾಯಾನ್ ದುದುಭಯಕರಣೇ ಸತ್ರಪಾನ್ ಸಾನುತಾಪಾನ್ ಭೂಯೋಪಿ ತತ್ಪ್ರಪತ್ಯಾ ಪ್ರಶಮಿತ ಕಲುಷಾನಂದ ಸರ್ವಸಹತ್ವಂ ರಂಗಿನ್ಯಾಸಾಂದರಾಂಗಾಖಿಲ ಜನಹಿತಾ ಗೋಚರ ತೊನ್ನಿದೇಶ ಪ್ರೀತಿ ಪ್ರಾಪ್ತ ಸುವರ್ಣಾಶ್ರಮ ಶುಭಚರಿತಾನ್ ಪಾಸಿ ಧನ್ಯಾನ್ ಅನನ್ಯಾನ್ ಶೋಕಾಸ್ಪದಾಂಶಮದನಾಶ್ರಯತಾಂ ಭವಾಬ್ಧೌ ರಾಗಾಸ್ಪದಾಂಶ ಸಹಜನ್ನ ಋಣಸಿ ದುಃಖಂ నోచేతమే జగతిరకు దురీనభూయ చోదిష్టభోగ రసికాస్తవన స్మరేయు ఏదుర్వై దేవి మర్షే వచన వచనవతే ఇదరతే చింతననుష్ఠాన కాలే వేద్యత్వద్రూప భేదో వివిధ ఇగసత ఉపాయాంచనపేక్ష రంగిన్ ప్రారబ్ధ భంగాత్ ఫలమధికమనావృత్తి వృక్తేరిష్టివత్ స్యాత్ నానా శబ్దాది భేదాత్ ప్రబదన భజనే సూచితే సూత్రకారై. వ్యాస తిలకత్తుల 15వ శ్లోకం నీకు అనుభవించ పూర్వం హేదుర్ వైదే విమర్శే భజన వత్ ఇతరత్ కింత్ అనుష్ఠాన కాలే వేద్యత్వద్రూప భేదో వివిధ ఇహసతు ఉపాయాన్యనపేక్ష రంగిన్ ప్రారబ్ధ భంగాత్ ఫలం అధికమనావృత్తి రుక్తేష్టివత్ స్యాత్ నానా శబ్దాది భేదాత్ ప్రబదన భజనే సూచితే సూత్రకారై. వాస్తవమైన శ్లోకం. ఇట్లా ఇంత ప్రపత్తికి విద్యా బ్రహ్మ విద్యకి బ్రహ్మ విద్యాత్వం அது சாதிக்கிறார். இது பிரம்ம வித்யாத்வம் உண்டு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பக்தி யோகத்துக்கு போல பக்தி யோகத்துக்கு சமமானதாக இந்த பிரபத்தி இருக்கு. அப்ப பிரபத்திக்கு பக்தி பிரபத்தி ரெண்டு உபாயத்துக்கும் மோட்சஹேதுத்வம் உண்டு. மோட்சஹேதுத்வம் உண்டானாலும் ரெண்டுக்கும் ரெண்டு உபாயத்துக்கும் ரொம்ப வாசி. பக்தி யோகத்துக்கு இருக்கக்கூடிய படிகளை பாக்கறச்சே தலையை சுத்துறது, பிரபத்திக்கு ஒண்ணுமே இல்லாத போல தெரியுது. அது எப்படி இந்த வாசி அப்படிங்கறதுனால இந்த இவ்வளவு வாசி இருக்கு, இந்த வாசி இருக்கிறதுனாலயே இதுக்கு மோட்சஹேதுத்வம் உண்டா அப்படிங்கிற சந்தேகம். அப்ப அது அதுக்கு அது ஹேதுவா இருந்தது, அது பக்தி பிரபத்தியானது மோட்சஹேதுவா இருந்ததுன்னா ஈஸ்வரனுக்கு நிரபேட்ச ரட்சகத்துவம் நிரபேட்ச உபாயத்துவத்தை கீழே சொன்னார். நிரபேட்ச உபாயத்துவம்னா என்ன அப்படின்னா கீழே சொப்ரபக்தி தியஜந்தி அப்படின்னு காமிச்சார். அதுக்கு மேல தது உபாய தீஹி அபிஹிதா சோபாய பாவாஸ்துமே ஸ்வயேவ தத்துபாயதி தேவரீரே உபாயம். அப்ப தேவரீர் எப்படிப்பட்டவனா இருக்கார் அப்படின்னா ஈஸ்வரஸ்ய நிரபேட்ச உபாயத்துவம், எதையுமே எதிர்பார்க்காத உபாயம் அவன் அப்படின்னு சொன்னோம்னா நிரபேட்சதான்னு ஒரு பதத்தை உபயோகப்படுத்தினா இதுக்கு இந்த பிரபத்திக்கு ஹேதுத்வம் எப்படி, பிரபத்திக்கு மோட்ச ஹேதுத்வம் எப்படி? ஈஸ்வரன் நிரபேட்சமான உபாயம்னு சொல்லிட்டோம்னா அவனை எப்படி பிரபத்திக்கு பிரபத்திய வந்து எப்படி ஹேதுவா சொல்றது, பிரபத்தி காரணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? ஏன்னா இந்த பிரபத்தியானது ரெண்டு விதமான ரூபத்துல இருக்கு. என்னன்னா சுதந்திரமாயும் அங்கத்துவனா இருக்கு. இந்த பக்தி யோகம் இருக்கு, பக்தி யோகனுக்கு பக்தி யோக நிஷ்டன் பிரபன்னனான்னு கேள்வி கேட்டுட்டா சிவசாரத்துல. அங்க சிவசாரத்துல அதுக்கு பதில் சொல்ற என்ன சொன்னார்னா பக்தி யோக நிஷ்டனும் பிரபன்னனே. ஏன் அப்படின்னா பிரபன்னாத் அந்நேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்துக்கு விரோதம் உண்டு. பிரபன்னனை தவிர எம்பெருமான் வேற யாருக்கும் மோட்சம் கொடுக்கறதில்லை அப்படின்னு அந்த அந்த வாக்கியத்துக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அப்ப அந்த ஸ்லோகத்தை படி இப்ப பிரமாணம் அந்த ஸ்லோகத்தை பிரமாணமா எடுத்துட்டோம்னா பிரபன்னன் இல்லாத பக்தி யோக நஷ்டனுக்கு மோட்சம் கிடையாதுன்னு ஆயிடும். அப்ப பக்திக்கு உபாயத்துவ ஹானி வந்துடும். ஆனா சாஸ்திரங்கள்ல பலகாலம் பக்தி யோகத்தை பத்தி பேசினது நிரர்த்தகமா போடும். அதனால நம்ம என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னா இந்த பக்தி யோகத்தை பத்தி சொல்றதே கீதாச்சாரியன் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா அகந்த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாட்டுச்சா அப்படிங்கிற அந்த கீதா சரண ஸ்லோகத்தை எந்த திருவுள்ளத்தை வச்சுட்டு சொன்னார் அப்படிங்கிறத சீமசாரத்துல காமிக்கிறார். ஏன்னா பாஷ்யக்காரருடையதான ரெண்டு கிரந்தங்களுக்கு விரோதம் இருக்கேன்னு கேட்டுட்டார். என்னன்னா கீதா பாஷ்யத்துக்கும் பாஷ்யக்காரருடைய சரணாகதி கத்தியத்துக்கும் விரோதம் இருக்கிற மாதிரி தெரியறதேன்னு கேட்டுட்டார். அதுக்கு விரோதம் ரெண்டுக்கும் பரஸ்பர விரோதம் இல்ல, இந்த பகவத் கீதையில இந்த 18வது அத்தியாயத்துல இந்த சர்வதர்மான்ற ஸ்லோக வியாக்கியானத்துல இது பக்தி யோகத்துக்கு அங்கமான பிரபத்தியை பத்தி பேசினார். அதனுடைய சொரூபத்தை எடுத்து காமிச்சார். இதே சரணாகதி கத்தியத்துல இந்த பிரபத்தியினுடைய சுதந்திர ஆகாரத்தை, அப்ப பக்திக்கு அங்கமான ஆகாரத்தை இதுல காமிச்சார், கீதா பாஷ்யத்துல காமிச்சார். பிரபத்தியினுடைய சுதந்திரமான ஆகாரத்தை சரணாகதி கத்தியத்துல காமிச்சார். இப்படி ரெண்டு ஆகாரமும் பிரபத்திக்கு உண்டு. அதாவது அங்கத்துவன பக்தி யோகத்தினுடைய அங்கத்துவன இருக்கக்கூடிய ஆகாரமும் உண்டு, இதே மாதிரி சுதந்திரமா இருக்கக்கூடிய ஆகாரமும் உண்டு. அப்ப இந்த பக்தி யோகம் இருக்கு இல்லையா, இந்த பக்தி யோகத்துக்கு என்ன ஒரு இதுன்னா, பக்தி யோகம் பிரபத்திய அபேட்சிச்சுதான் இருக்கு. பக்தி யோக நிஷ்டன் அவசியம் பிரபத்தி பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, அவனுடையதான பக்தி எடுத்துட்டதான அந்த கர்மாவானது நிர்விக்னமா பூர்த்தி அடையணும்னு பெருமாள் இடத்துல அவர் சரணாகதி பண்ணணும். அப்ப இந்த பக்தி யோகமானது பிரபத்தியை இடையிட்டு பிரபத்தியை முன்னிட்டுதான் பலப்பிரதமா இருக்கு. அதனால பக்தியோக நட்டனும் யாருன்னா, பக்தியோக நட்டனும் பிரபன்னனே. அப்ப பக்தியோக நட்டனும் பிரபன்னன்னு சொன்னா, ஒருத்தன் பிரபத்திய அங்கத்துவன பிரபத்திய வச்சிருந்துக்கான், இன்னொருத்தன் பிரபத்திய சுதந்திரமா ஆசிரியிருக்கான். இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். அப்ப ரெண்டு பேரும் பிரபன்னனா இருக்கிறதுனால பிரபன்னா தன்யேஷம் நதிசதி முகுந்தோ நஜபதம்ங்கிறதான ஸ்லோகம் சமஞ்சசமா போயிடும். இப்படி பிரபத்திக்கு அங்கத்வேன சுதந்திரத்வேனும் ரெண்டு ஆகாரம் இருக்கு. இப்ப பக்தி யோகம் இருக்க பிரபத்தி அபேட்சிச்சு இருக்கு, ஆனா பிரபத்தி இருக்க பக்தி அபேட்சிச்சு இல்லை. பிரபத்தி சுதந்திரமாக இருக்கு. அப்ப பிரபத்தி சுதந்திரமா இருக்கு அப்படின்னா, இந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கான்னா, அனபேக்ஷனாது அபேட்சை இல்லை. இதெல்லாம் பக்தி பிரபத்திகள்லாம் அபேட்சிக்கிறது இல்ல, ஈஸ்வரன் நிரபேட்சமா எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றான்னா இந்த பக்தி பிரபத்திகளும் வேண்டாமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அதுக்காக பிரபக்து இது ஈஸ்வரன் அது இது இல்லாம கேவல ஈஸ்வரனுடைய தேகாதேசியா செங்கலையார் சொல்ற போல ஈஸ்வரனுடையதான நிரபேட்ச உபாயத்துவம் மாத்திரம் போறோம்னு சொன்னோம்னா பலத்துக்கு, அதுக்கு நிரபேட்ச உபாயத்துவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிறது இங்க காமிக்கிறேன். நிரபேட்ச உபாயத்துவம்னா அவன் எதையுமே அபாயிக்கிறது இல்ல, அவன் கருணா திருப்பாளுவா இருந்து அனுகிரகம் பண்றான், அதனால நாம செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டோம்னா இது என்ன வரும் அப்படின்னு அங்க இதுல காமிச்சார். இதுலன்னா இதே ஞாத திலக்கத்துக்கு குமார வரதாச்சார் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுல காமிச்சார், ஈஸ்வரஸ்யது நைரபேக்ஷம் கர்ம யோகாதி நைரபேக்ஷமேவ தடேவ உபாயாந்தரஸ்தானீயதாபத்யரித்யபிதீயதே. யதி ப்ரபத்தாவபி நைரபேக்ஷ்யமஸ்ய ஈஸ்வரஸ்ய தர்ஹி அப்ரபன்னஸ்யாபி அகிஞ்சனாதிகாரினோ மோக்ஷப்ரசஜ்யேத. இப்ப இந்த நைரபேக்ஷ்யம் அப்படிங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்னா, இது பக்தி யோகம் முதலியவைகள்லாம் எதிர்பார்க்காம இந்த ஈஸ்வரனை பக்தியோக ஸ்தானத்துல உபாயாந்தர ஸ்தானத்துல ஈஸ்வரனை நிறுத்துறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படி சொல்லல ஈஸ்வரன் இதெல்லாம் நிரபேட்சமான உபாயம்னு ஈஸ்வரனை சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, அதான் அப்ரபன்னஸ்யாபி அகிஞ்சனாதிகாரினா அப்ரபன்னனாயும் பிரபன்னி பிரபத்தி பண்ணாதவனாயும் அகிஞ்சனாயும் இருக்கக்கூடிய ஆகிஞ்சன்யம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. ஆகிஞ்சன்யம் இருந்தா மாத்திரம் போறாது, அதுக்கு ஆகிஞ்சன்யத்துக்கு அனுகுணமாக பிரபத்திய பண்ணணும். எதுல ஆகிஞ்சன்யம், பக்தி யோகம் பண்றதுல ஆகிஞ்சன்யம் இருக்கு. அதனால நம்மளால எது முடியலையோ அந்த ஸ்தானத்தை பரமாத்மா வச்சுட்டு நாம் நம்மளால செய்ய வேண்டியதான சாத்தியோபாயத்தை நாம் செய்யணும். அப்படி சொல்கிறதுனால ஆகிஞ்சன்யாதி அகிஞ்சனாதிகாரினஹா அகிஞ்சனாதிகாரினஹா அப்படின்னா, அகிஞ்சனா இருக்கக்கூடியதான அதிகாரி அவன் பிரபத்தி பண்ணல, ஆனா ஈஸ்வரனும் நைரபேட்சமான உபாயம், அதனால இவன் பிரபத்தி பண்ணலங்கிறதுனால ஈஸ்வரன் உற்ற போறானோ, அதனால அவனுக்கு என்ன பண்ணணும், மோக்ஷ பிரசஜேதா அப்படி யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா இந்த சாஸ்திரார்த்தவத்துவம் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த பாஷ்யக்காரர் அங்க என்ன சொன்னார், சேதனசே கர்த்தத்வம் அஸ்திவா நவா அப்படின்னு அங்க விசாரம். சேதனசே கர்த்தத்வம் அஸ்தேவ ஏ ததாகி சாஸ்திரஸ்ய விதி நிஷேத ரூபஸ்ய சாஸ்திரஸ்ய அர்த்தவத்வம் பவதி, அர்த்தவத்வம் சித்தியதி. அதுக்கு இவனுக்கு கர்த்தத்வம் இருக்கு, இவனுக்கு செய்யக்கூடிய இருக்கின்ற ஒரு செயலை செய்யக்கூடியதான தன்மை இருக்குங்கிறத ஒத்துண்டாதான் இவனை குறிச்சு உத்தேசம் பண்ணதான இது செய்ய இது செய்யாதன்னு சொன்ன சாஸ்திரம் யதார்த்தமாறுது. இவனுக்கு அதுல அதிகாரமே இல்ல, கர்த்தத்துவமே இல்ல, சாங்கியம் சொல்ற மாதிரி கர்த்தத்துவமே இல்லேன்னு சொன்னா இவனை குறிச்சு ஒன்னும் கர்த்தத்துவம் இல்லாதவனை குறிச்சு இதை செய்ய இதை செய்யாதுன்னு சொல்றதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இவனுக்கு கர்த்தத்துவம் இல்லையோ இல்லையோ. அதனால கர்த்தா சேதனா சாஸ்திரார்த்தவத்வா சாஸ்திரஸ்ய ததாகி சாஸ்திரஸ்ய அர்த்தவத்வம் சித்தியதி. சாஸ்திரஸ்ய அர்த்தவத்வ சாதனாய சேதனஸ்ய கர்த்தத்வம் அபிபகமனீயம். சேதனஸ்ய கர்த்தத்வம் அத்தீதி, சேதனனுக்கு ஜீவனுக்கு கர்த்தத்வம் அத்து இருக்குன்னு நம்ம ஒத்துண்டு ஆகணும். அதனால சேதனனுக்கு கர்த்தத்வம் இருக்கு. அந்த கர்த்தத்வத்தினாலதான் என்ன கர்த்தத்வம் இருக்கிறதுனாலதான் இவன் உபாயத்தை பண்றான். இந்த உபாயமான இந்த கர்த்தத்வம் இருக்குங்கிறது பக்தி யோகத்துக்கு கர்த்தத்வம் இருக்கு. பக்தி யோகத்திலயும் இவனுக்கு கர்த்தத்வம் இருந்தா கூட பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்ல. அதனால அகிஞ்சனா இருக்கிறவன் பிரபத்திய பண்றான். பிரபத்திய பண்றச்ச எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, இவன் பக்தி யோகத்தை பண்ணினா என்ன பலனை கொடுக்கணுமோ இந்த யாவதாயுஷம் பிரம்மலோகம் சம்பத்திய நச்சபுனரா வர்த்ததே நச்சபுனரா வர்த்ததே, யாவதாயுஷம் பண்ண வேண்டியதான ஒரு உபாயத்தினுடையதான பலனை ஒரு க்ஷணகாலம் பண்ணினவனுக்கு கொடுக்கறான் சர்வேஸ்வரர். அப்ப அவன் எதை அபேட்சிக்கிறது இல்ல, இவன் யாவதாயுஷம் தான் பண்ணணும்னு அபேட்சிக்கிறது இல்ல, அவ்வளவுதான் அங்க அர்த்தமே தவிர இவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவன் இவன் பலன் கொடுக்கறான்னு அர்த்தம் இல்ல. வெறுதே அருள் செய்வார்னு நம்ம ஒண்ணு சொல்லிட முடியாது. ஏன்னா ஆழ்வார் வெறுதே அருள் செய்வார்னு சொன்னவர் மேல செய்வார்கள் புகந்துன்னு பதம் போட்டிருக்க. செய்வார்கள் புகந்துன்னா எவன் இந்த அல்ப வியாஜத்தை கொண்டு மறுகால் என்று மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலேனார் ஆழ்வார். இப்படி சிறுகாலத்தை பண்ணி எம்பெருமான் இடத்துல பிரபத்திய பண்ணினாதான் அவன் விஷயத்துலதான் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவனா இருக்கான். நிரபேட்ச உபாயனாய், நிரபேட்ச உபாயனாய் என்ன அர்த்தம்னா இவன் பக்தி யோகத்தை பண்ணணும்னு அபேட்சிக்காம எந்த உபாயாந்தரம் இவனால பண்ண முடியாதோ அந்த உபாயாந்தர ஸ்தானத்துல ஈஸ்வரன் நின்றுட்டு அந்த உபாயாந்தரத்தை பண்ணினா என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை இந்த உபாயத்தை அனுஷ்டிச்சவனுக்கு ஈஸ்வரன் கொடுக்கறான். அதுதான் ஈஸ்வரனுடைய நிரபேட்ச உபாயத்துவங்கிறதுக்கு அர்த்தம். அப்படி அர்த்தம் சொல்லல அப்படின்னா என்ன ஆயிடும், நிரபேட்ச உபாயத்துவம் இருக்கு. அதனால ஈஸ்வரன் எதையுமே அபேட்சிக்கிறது இல்ல, நீ பண்ற பக்தியோ நீ பண்ற பிரபத்தியோ ஈஸ்வரன் அபேட்சிக்கிறது இல்ல, அவன் சுதந்திரமா பலனை கொடுக்கறான்னா சர்வமுக்தி பிரசங்கம் வாராதோன்னு கேட்டார் சிவசாரத்தில். எல்லாருக்குமே மோட்சம் கொடுக்கணுமா, அப்ப யார் யாரெல்லாம் அகிஞ்சரனா இருக்கானோ அக்கா பொண்ணு மோட்சத்தை கொடுக்கணும், அவன் அதுக்கு பிரபத்தி பண்ண போறான். அப்ப சாஸ்திரம் பெரிய மரியாதையே குழஞ்சி போயிடுமே. சாஸ்திரம் ஒரு விதிய ஒரு சேதனை குறிச்சு விதிச்சது அனர்த்தகமா நிரர்த்தகமா போயிடுமே. அதனால சர்வமுக்தி பிரசங்கம் வந்துடும், அப்படி வரக்கூடாது. அப்ப அப்படி சர்வமுக்தி பிரசங்கம் ஏன் வரக்கூடாதுன்னா அப்பதான் சாஸ்திரார்த்தவத்தம் இருக்கும். சாஸ்திரம் விதிச்சது பொய்யா போடும். அப்ப ஈஸ்வரன் இதெல்லாம் நீ இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்குப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் உன்ன கொடுக்குறேன்னா அப்புறம் சாஸ்திரம் என்னட்டு சொல்லுவானே. அதனால சாஸ்திர மரியாதையும் குறையாம இருக்கணும். அப்ப ஈஸ்வரன் எப்படிப்பட்ட, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இவனுக்கு கர்த்தத்வம் இருக்குன்னு சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு, அந்த கர்த்தத்துவத்துக்கு அனுகுணமா ஈஸ்வரன் இடத்துல இவன் சரணாகதி பண்றான். இவன் சரணாகதி பண்ற காலத்துல ஈஸ்வரன் இவன் எந்த விஷயத்துக்காக சரணாகதி பண்றான், சிறகால சாத்தியமாய் ஜென்ம ஜென்னாந்திர சாத்தியமாய் ஆவர்த்தி அசகிருத் உபதேசாத்திரு சூத்திரத்து சொல்லப்பட்டதா இருக்கக்கூடியதான பக்தி யோகத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன் வேணும்னு ஒரு அல்ப காலத்துல பண்ணக்கூடிய உபாயத்துக்கு அந்த பலனை கோழி பண்றான். அப்படி கொடுக்கற காலத்துல அவன் ஈஸ்வரன் என்ன பண்றான், என்னால பக்தி யோகம் பண்ணுவதற்கு சக்தி இல்லை, அதனால பக்தி யோகம் பண்ணா என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பக்தி யோக ஸ்தானத்துல தேவரீரே நின்று எனக்கு அந்த பலனை கொடுக்கணும்னு ஈஸ்வரன் இடத்துல பிரார்த்திக்கிறான். ஈஸ்வரன் என்ன பண்றான், இவன் பண்ண உபாயத்துக்கு சந்துஷ்டனாய் இவனுக்கு என்ன பண்றான், அப்படின்னா அந்த பலனை இவன் பக்தியோக ஸ்தானத்துல சர்வேஸ்வரன் நின்று இவனுக்கு அந்த பலனை கொடுக்கறான். இவனுடையதான இந்த பக்தியோக அனுஷ்டானத்தை அபேட்சிக்காம கொடுக்கறான். அதுக்குதான் நிரபேட்சத்துவம், நிரபேட்ச உபாயத்துவம்னு பேர். அப்படிங்கிறத இங்க சாதிச்சுன்னு வர, அதான் இந்த ஸ்லோகத்துல இந்த பிரபத்திக்கும் பக்திக்கும் இருக்கக்கூடியதான வாசிகள்னா என்ன அப்படிங்கிறத சாதிச்சுன்னு வர. இந்த பக்தி பிரபத்திகள்லாம் இருக்கு, இது மோக்ஷ ஹேதுவா இருக்கு. விஜேர் விமர்ஷே விமர்ஷே வைதேர் விமர்ஷு, இந்த ஹேதுக்கள் மோட்ச ஹேதுக்களான விதிகள், மோட்ச ஹேதுக்களான விதி பக்தி யோகத்தை பண்ணக்கூடியதா இருக்கக்கூடியதான விதி, பக்தி யோகத்தை பண்ணு அப்படின்னு விதிக்கக்கூடியதான விதி, பிரபத்திய பண்ணுன்னு விதிக்கக்கூடியதான விதி. பக்தி யோகத்தை பண்ணுன்னு பலகாலம் சொல்லிட்டு வேற உபாசிதா உபாசிதான்னு சொல்லிட்டு பிரபத்திய பண்ணுன்னு சொல்லியிருக்கான்னா ஓமித்யாத்மானம் கிஞ்சீதா அப்படின்னு அங்க கைத்திரிய ஸ்ருதியில ஓமிதி ஆத்மானம் யுஞ்சீதா அப்படின்னு ஆத்ம நேபதத்துல சொல்லிட்டு அப்ப அங்க விதிச்சதோ இல்லையோ அதான் கீதாச்சாரியன் என்ன பண்ணார், இது இந்த ஓமிதி ஆத்மானம் யுஞ்சீதான்னு சொன்ன பிரபத்தியதான் இங்க கீதா கர்ம ஸ்லோகத்துல சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜன்னு விதிச்சார். அந்த பிரஜாங்கிறதுக்கு பிரஜேத்துன்னு விதி விதி வாக்கியம் விதிலிங்க அர்த்தம் சொல்லணும். அப்ப இந்த விதி இருக்க இந்த விதின்னு வந்துடுத்தனால இது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா இத விசாரம் பண்ணிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல கிருதிசாத்தியத்துவம் அப்படின்னு சொல்றதா, கிருதிசாத்தியத்துவமா இருக்கிறது தான் விதியா இல்ல அப்படின்னா இது வந்து இது அர்த்தசாத்தியத்துவம் அப்படின்னு விசாரம் பண்ண, இஷ்ட சாதனத்துவமா ரெண்டு பட்சம் மையாயிக்காருடைய பட்சம் மீமாம்சக்காருடைய பட்சம் இதெல்லாம் எடுத்து பராமர்சம் பண்ணிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல. இஷ்ட சாதனத்துவம் விதி, அப்ப விதினா என்னன்னா இஷ்ட சாதனம் தான் விதின்னு சொல்லிட்டா இவனுக்கு வேண்டியதை சாதிச்சு கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறது விதி அப்படின்னு விதிக்கு அர்த்தம் சொல்லிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டுண்டா சொன்னார், இஷ்ட சாதனத்தை விதிக்க வேண்டியது இல்லையே. அப்ப விதிங்கிறது கிருத்தியுத்தேசத்துவம் விதி, அப்ப கிருத்து இதை செய்ய இது ஒருத்தர் சேதனனை குறிச்சு ஒரு கர்த்தாவை குறிச்சு இதை செய்யு விதிக்கிறது தான் விதி. அப்ப இந்த விதிதான் பல பிரகாரமா இருக்கு, நியம விதி பரிசங்கியா விதி இப்படிங்கறதெல்லாம் மீமாம்சா சாஸ்திரங்கள்ல பாக்கிறோம். அப்ப இவனுக்கு இஷ்ட சாதனத்துவம் விதி அப்படின்னு சொல்லலாமா, இது நையாயிக்கனுடையதான பட்சம் இருக்கு மீமாம்சக்காருடைய பட்சமா இருக்கு இப்படி சொல்லலாமான்னு கேட்டா இஷ்ட சாதனத்துவத்தை சாஸ்திரம் தான் விதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பரத்ரி கமனம் பண்றான், பரத்ரி கமனம் பண்றது அவனுக்கு இஷ்ட சாதனம் அவனுக்கு இஷ்டமா இருக்கு அது சாஸ்திரம் விதிக்கணுமான். அப்ப இஷ்ட சாதனத்துவம் மாத்திரேனா அதுக்கு விதி ரூப விதித்துவம் வராது. அதனால இந்த விதிங்கிறது என்னன்னா கிருத்தியுத்தேசத்துவம், இவன் ஒரு காரியத்துல செய்யறதுக்கு தகுதி உடையவனா அந்த காரியத்துல மூட்டுறதுக்குதான் விதின்னு பேர், அனுஷ்டேயார்த்தத்தை சொல்றதுதான் விதின்னு பேரு. அப்ப இவனுக்கு கிருதி சாத்தியமா இருக்கிறது தான் விதின்னு சொல்லணும்னு பாஷ்யக்காரன் சொன்னார். தத்வமுக்தா கலாபத்துல தேசிகன் இதை எடுத்து விசாரம் பண்ணிட்டார், விசாரம் பண்ணிட்டு விதிங்கிறத திருத்தியுத்தேசியத்துவம்னு சொல்றதா இஷ்ட சாதனத்துவம்னு சொல்றதான்னா விதிங்கிற சப்தத்திலே திருத்தியுத்தேசியத்துவம் தான் அர்த்தம். ஆனா இது சாப்திகமான அர்த்தம் இல்ல, இதுக்கு இஷ்ட சாதனத்துவங்கிறது அர்த்தமா அர்த்தத்தினால கிடைக்கிறது. அது ஒரு விதியிலோட ஒரு விதி ஒரு ஒருத்தனை குறிச்சு சொல்றது அக்னிஷ்டோமேனா சொர்க்க காமோ எஜேதான்னு விதிச்சதுன்னு வச்சுப்போமே, அந்த விதியானது என்ன பண்ணிட்டு இவன் இந்த சொர்க்க அக்னிஷ்டோமத்தை பண்ணுன்னு சொல்லி விதிக்கிறது அவனை பண்ண வைக்கிறது அந்த கிருத்தியுத்தேசத்துவம் இருக்கு. அதுல அவனுக்கு என்ன பலனும் இருக்கு அப்படின்னா இந்த வாக்கியத்தினுடைய பிரதான அர்த்தம் என்னன்னா இவன் அக்னிஷ்டோமங்கிற யாகத்தை பண்ண வைக்கணுங்கிறது தான் அந்த விதியினுடையதான தாத்பரியம். இருந்தாலும் സ്വർഗ കാമനക്ക് അത് ഇഷ്ടസാധനത്വം. അപ്പൊ ഇഷ്ടസാധനത്വം അർത്ഥാത്ത് യാഗത്ത കൃത്യുദ്ദേശത്വം ശബ്ദത്തിനാലേയും കിടക്കിറതോ അല്ലയോ. അത് മാതിരി നമുക്ക് ശബ്ദത്തിനാലെയും അർത്ഥത്തിനാലെയും പ്രജയത്തങ്ങിற ശബ്ദത്തുക്ക് അർത്ഥം കിടക്കും. அப்ப அந்த சாப்திகமான அர்த்தம் பெருமாளிடத்த சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். அது கார்த்திகமான இஷ்ட சாதனத்துவம் என்ன மோட்சத்துக்கு வேணும்னா இந்த சம்சார நிவர்த்தி பிறக்கிறது, சம்சார நிவர்த்தி பூர்வகமான பராப்தி கிடைக்கணும்னா இந்த கிருத்திய இந்த பிரபத்திய சகத்கர்த்தவியமா இருக்கக்கூடியதான க்ஷணகால கர்த்தவியமா இருக்கக்கூடியதான இந்த உபாயத்தை பண்ணணும் அப்படின்னு இதுக்கு விதி. அதுக்கு எப்படி பண்ணிச்சு பக்தி யோகத்திற்கு இதெல்லாம் பராமரிக்கணும். முதல்ல ஹேதுன்னு பக்தி பிரபத்தி ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டு, பக்தி பிரபத்தி ரெண்டுக்கும் மோட்ச ஹேதுத்வம் உண்டா அப்படின்னா மோட்ச ஹேதுத்வம் உண்டு. சாட்சாத் மோட்ச ஹேதுத்வமா பரம்பரையா மோட்ச ஹேதுத்வமான்னு கேட்டா இதுக்கெல்லாம் பரம்பரையா மோட்ச ஹேதுத்வம் உண்டு. பரம்பரையா மோட்ச ஹேதுத்வம்னா ஏன் சாட்சாத் மோட்ச ஹேதுத்வம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த பிரபத்தி பக்தி ரெண்டுக்குமே பரமாத்மாவினுடையதான் பெருமாளுடையதான அந்த சித்தோபாயனான ஈஸ்வரனுடைய கிருபை தான் பலனுக்கு காரணமா இருக்கு. அப்ப பலத்தினுடைய பலத்தோட இவன் கோலின பலம் மோட்சங்கிற பலம் அந்த பலத்தோட சந்நிகிதமா பக்கத்துல இருக்கிறது ஈஸ்வரனுடைய கிருபை. இந்த ஈஸ்வரனுடைய கிருபோத்தம்பகமா இருக்கிறது தான் இந்த பண்ணக்கூடிய சாத்தியோபாயமான பக்தி பிரபத்திகள். அப்ப பக்தி பிரபத்திகள் ஈஸ்வரனுடைய கிருபைய உண்டாக்கி கொடுத்து அந்த கிருபை பலனுக்கு காரணமா அமையிறது. அதனால இது பரம்பரையா காரணம். இது இவன் அழுத்திக்கக்கூடியதான பக்தி பிரபத்திகள்ங்கிறது பரம்பரையா காரணம். ஈஸ்வரனுடைய கிருபை மாத்திரமே சாட்சாத் காரணமா இருந்ததுக்கு பலனு. அதனால அவனுக்கு சித்தோபாயம்னு பேரு, நாம் பண்ணக்கூடிய உபாயத்துக்கு சாத்தியோபாயம்னு பேரு. அதனால இதுக்கு மோட்சஹேதுத்வம் உண்டா இல்லையா? மோட்சஹேதுத்வம் சர்வ நிச்சயமாக உண்டு. ஹேது ஹேது விதேஹ வைதேஹ, இதுக்கு விதி அதுக்கு விதி. இதுக்கு விதி எப்படி விதிச்சது? இப்படி விதிங்கிறத இஷ்டசாதனத்துவமாயும் கிருத்யுத்தேசியமாயும் சேதனனை குறிச்சு சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த சேதன விஷயத்தை என்ன சொல்லிட்டு இந்த பக்தி யோகத்துக்கு எப்படி விதி சொல்லிட்டு அப்படின்னா, ஏன்னா யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்யா அப்படின்னு தைத்திரிய ஸ்ருதி சகல் வேவம் வர்த்தகன் யாவதாயுஷம். யாவதாயுஷம் இந்த பக்தி யோகத்தை எத்தனை நாள் பண்ணணும்னா யாவதாயுஷம் குறியா, எத்தனை நாள் நீ உசுரோட இருக்கியோ அத்தனை நாள் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆவர்த்தி அசகிருத் உபதேசாத்துன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கோ இது என்ன சொல்லிட்டு பிரபத்திக்கு சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜயாச்சதே, ஒரே ஒரு தர அனுஷ்டானம் பண்ணப்பா போறோம். அப்ப இது இதோடைய விதி உன்னோட விதி இப்படி இருக்கு. ஒரு ஒரு விஷயத்துக்கு விதி இப்படி இருக்கு, இன்னொரு விஷயத்துக்கு விதி ஒரு உபாயத்தினுடைய விதியானது அசகிருத அனுஷ்டானமா இருக்கு, ஒரு உபாயத்தினுடைய விதியானது சகிருத அனுஷ்டானமா இருக்கு. சரி, இது சகிருத அனுஷ்டானம் கூடுமோன்னு கேட்டா அதுக்குதான் சொன்ன சகிருத்கிருதா சாஸ்திரார்த்தா அப்படின்னு மீமாம்சா நியாயம். ஒரு சாஸ்திரம் ஒரு பலனை உத்தேசம் பண்ணி ஒரு விதியை விதிச்சுடுத்துனா அது ஒரே ஒரு தடவை பண்ணா போறோம். அந்த விதி அந்த பலனானது அந்த கர்மாவினால விதிக்கப்பட்டதான கர்மாவினாலே உண்டான பலனானது அவனுக்கு சர்வ நிச்சயமா உண்டு. ஏன்னா அக்னிஷ்டோமே சொர்க்க காமோ ஜேதா தர்க பூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ ஜேதா அப்படின்னு விதிச்சது. தர்க பூர்ணம்ங்கிற இஷ்டியை விதிச்சது. அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் பண்ணக்கூடியதான இஷ்டியை விதிச்சது. இந்த அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் பண்ணக்கூடியதான இஷ்டிய எத்தனை தடவை விதிச்சது அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் விதிச்சு. அதனால அசகிருத் பண்ணணுமான்னு கேட்டுட்டா சகிருத் பண்ணா போறோம்னு அந்த அர்த்தம். ஏன்னா ஒரு எதுக்கு புனருக்தி சொல்லலையோ அத சகிருத அனுஷ்டானம் பண்ணா போறோம். சில இடங்கள்ல வசந்தே வசந்தே ஜுகுயாசனுக்கு வசந்த ஒவ்வொரு வசந்தத்திலையும் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் சில யாகங்களை, அது அந்தந்த வசந்தத்துல பண்ணியே ஆகணும். அதுக்கு அசகிருதா உபதேசம் அங்க, இங்க சகிருத உபதேசமா இருக்கு. அக்னிஷ்டோமே சொர்க்க காமோ எஜேதா அப்படிங்கிறது சகிருத ஹோமமா சகிருத நுட்பானமா இருக்கு. அக்னிஷ்டோமே சொர்க்க காமோ எஜேதா இந்த தர்க பூர்ணமாசாபியம் சொர்க்க காமோ எஜேதாங்கிறதான வாக்கு. இதுக்கு இன்னும் ஸ்பஷ்டமா சொல்லணும் அப்படின்னா, இதுல பூம்னகா கிருத்வஜாயத்வம் ததாகி தரிசயத்திங்கிற சூத்திரத்துல ஒரு சுதி வாக்கியம் எடுக்கிறார். यथा वैश्वानर द्वादश कपालं नरुपे पुत्रे जाते अब வைஸ்வானரம் வைஸ்வானர தேவதை வைஸ்வானரன்ற தேவதைய உத்தேசியம் பண்ணி துவாதச கபாலன் நிறுவப்பே துவாதச கபாலம்னா பன்னெண்டு கபாலத்தினாலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட புரோடா சங்கர ஹவிச பண்ணணும். கபாலம்ன்றது சின்ன ஒரு சில்கல் கபாலம்னு பேரு. ஹலோ ஹலோ ஹலோ கேக்குது சுவாமி. வைஸ்வானரம் துவாதச கபாலம் நிர்வபே புத்திரே ஜாதே. வைஸ்வானர தேவதைய உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடிய புரோடாசத்துக்கு வைஸ்வானர புற வைஸ்வானரம்னு பேரு. அதாவது என்ன தேவதைய உத்தேசம் பண்ணி ஹவிச தயார் பண்றோமோ அந்த ஹவிசுக்கு அந்த தேவதைய பேரே சொல்றது. வைஸ்வானர தேவதாக்கமான பவிசுன்னு அர்த்தம். வைஸ்வானரங்கிற சப்தத்துக்கு அக்னே காமாயா புரோடாசம் அஷ்டாகபாலன்னு வேதம். அக்ன புரோடாசம் அஷ்டாகபாலம் அக்னி அக்னி தேவதாக்கமான ஹவிசு, அதுக்கே அக்னின்னு பேர். வைஸ்வானர தேவதாக்கமான ஹவிசுக்கு வைஸ்வானரம்னு பேர். இந்த புரோடாசத்தை என்ன பண்ணணும்னா துவாதச கபாலன் நிறுவப்பே பன்னெண்டு கபாலத்துல பண்ணணும். பன்னெண்டு கபாலம்னா இந்த அரிசி மாவை முதல்ல பத்தம் அரிசி மாவை அரைச்சுன்னு வந்து அதை வந்து வறுப்பா அக்னியில ஆகவணியத்துல வறுத்துட்டு அதுல மதந்தி வெந்நீரை சேர்த்து அதை புஷ்டபாகமாக்கி அதை உருண்டையாக்கி குடிச்சிருவோம். அதை வந்து திருப்பியும் கீழே அக்னியில வந்து சில்லெல்லாம் போட்டிருப்பான். என்ன தேவதைக்கு இந்த சமர்ப்பிக்கணுமோ அந்த தேவதைக்கு தகுந்தமான இந்த சில்லு கணக்கு இருக்கும். எட்டு அக்னி தேவதாக்கமான ஒரு ஹவிச பண்ணணும்னா அதுக்கு எட்டு கபாலம் எட்டு சில்லு எடுத்து வரிசையா அடுக்கணும். அந்த சூடான சில்லு அடுக்கி அது மேல இந்த ஹவிச இந்த புரோடாச மாவை பிசைஞ்சதை வச்சு அது மேல தணலை வச்சு அதை வந்து சம்ஸ்காரம் பண்ணணும். இதே மாதிரி வைஸ்வானர வைஸ்வானர தேவதாக்கமான இந்த ஹவிசுக்கு பன்னெண்டு கபாலம் பன்னெண்டு சில்லு அடுக்கணும். அந்த பன்னெண்டு சில்லு மேல இந்த ஹவிச வைக்கணும். ஹவிச வச்சு மேல தணலை வச்சு அந்த சம்ஸ்காரம் பண்ணணும். எப்ப இந்த அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா புத்திரே ஜாதே ஜாத புத்திரனா வந்து புள்ள பிறந்திருக்கான் யஷ்டி பண்றான்னா அப்ப இத பண்ண வைஸ்வானர தேவதைக்கு இப்படி ஒரு யஷ்டிய பண்ணுன்னு விதிச்சிருக்கு. இப்ப இத ஒவ்வொரு தடவையா பண்ண போறோம். சகத்கிருதா ஒரு தடவை பண்ணா போறோம். அது மாதிரி இந்த பிரபத்திக்கு சகத்கிருதா சாஸ்திரார்த்தா அப்படின்னா ஒரு தடவை விதிச்சு ஒரு சில விஷயங்களை ஒரே ஒரு தடவை விதிச்சதுன்னா ஒரு தடவை பண்ணா போறோம். அதோடைய விதி பலம் ஏன்னா இங்க பிரபத்திக்கு பக்தி யோகத்துக்கு அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத்னு சூத்திரக்காரர் சொன்னார். இதுல யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்திய அப்படின்னு சாந்தோக்கிய ஸ்ருதி சொல்லிட்டு யாவதாயுஷம்னு சொன்னதுனால பக்தி யோகத்துக்கு விதிச்சார். என்ன யாவதாயுஷம்ங்கிறது அந்த அனுவர்த்தியா பண்ணிட்டு இருக்கணும்னு. அதே பிரபத்திக்கு சகிருதேவ பிரபன்னு ஒரு தடவை பண்ணா போறும் சகிருத அனுஷ்டானம் போறும் அப்படின்னு பிரமாணங்கள் இருக்கு. அதான் காமிச்சாரு இங்க விதேஹே துல் விதே விமர்ஷே இவைகளை விமர்ஷே விமர்சனம் பண்ணும் காலத்தில் விதேஹே விமர்ஷே கேதுகு மோட்சஹேதுவம் வைதேஹே இதனுடைய விதிகள் இது ஒரு தரம் பண்றதா பலதரம் பண்றதாங்கிறத விமர்சனம் பண்ற காலத்துல பஜனவது இதரது கிந்தனுஷ்டான காலே பஜனவது இதரது பஜனவது பஜனம்னா பக்தி யோகத்தை போலே பக்தி பஜனங்கிற சப்தத்துக்கு பக்தி யோகம் பஜனவது இதரது கேதுகூக்கியம் இதரத்துனா பக்தி யோகத்தை காட்டிலும் வேறானதா இருக்கக்கூடியதான மோட்ச ஹேதுவா சொல்லப்பட்டதான பிரபத்தியானது ஹேதுவான கிம் ஹேது அது மோட்ச ஹேதுவோ அப்படின்னு விமர்சம் பண்றோம். இது விமர்சே தூ அனுஷ்டான காலே அப்ப பக்தி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி சொல்றோம் ஏன்னா வேத்தியாகாரம்னு ஒண்ணு உண்டு பக்தி யோகத்துக்கு. ஒரு ஒரு பக்தி யோகத்துக்கும் அதாவது பக்தி யோகம் பல பிரகாரமா இருக்கு. ஒரு ஒரு பக்தி யோகத்துக்கும் வேத்தியாகாரம்னு ஒண்ணு உண்டு. வேத்தியாகாரம்னா அந்த பக்தி யோகத்துக்குன்னு குறிப்பிட்ட ஆகாரத்துல பரமாத்மாவை தியானம் பண்ணணும். இப்ப பரமாத்மாவுடைய கல்யாண குணங்கள், பரமாத்மாவுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இதெல்லாம் ரெண்டா பிரிச்சுட்டா. எப்படின்னா பரமாத்மாவை உபாசனம் பண்றோம் இல்லையோ, உபாசனம் பண்ணக்கூடியவன் ரெண்டு விஷயத்த உபாசனம் பண்ணணும். ஒண்ணு, எல்லா உபாசனங்களுக்கும் பொதுவான விஷயங்கள்னு சில. ரெண்டாவது, இந்த ஒரு ஒரு பிரம்ம வித்தியைக்கும் பிரதிநியதமா பிரத்யேகமான விஷயங்கள்னு சில. இப்ப தஸ்மின் எதந்த ததன்வேஷ்டவியம் தத்வாக விஜிஜாசித்தவியம் அப்படின்னு தஹராஜிகரணத்துல சாந்தோக்கிய ஸ்ருதி வந்தது. இந்த பரமாத்மா தஹரோஸ்மின் அந்தராகாஷா தஸ்மின் எதந்த ததன்வேஷ்டவியம், அந்த பரமாத்மா பரமாத்மாவினுடையதான அபகத பாபத்வாதி கல்யாண குணங்கள் இதெல்லாம் உபாசனை பண்ணணும் அப்படின்னு கிடைச்சது. தஹர உத்தரேபியாங்கிறதான அந்த சூத்திரத்துல இந்த அவசரத்தை சொன்னார். இதுல சொல்லப்பட்ட அபகத பாபத்வாதி குணங்கள் இருக்கு, இது சர்வாசு பிரம்ம வித்யாசு உபசந்தர்த்தவியான்னு பின்னாடி சொல்லியிருக்காரு. இது எல்லா பிரம்ம வித்தியைகளிலும் இந்த தஹர வித்தியில சொல்லப்பட்ட அபகத பாபத்வாதி கல்யாண குணங்களை உபாசிக்கணும். அப்ப தஹர வித்தியில சொல்லப்பட்ட அபகத பாபத்வாதி குணங்கள் இருக்கு, இதெல்லாம் பொதுவான குணங்கள், எல்லா பிரம்ம வித்தியையும் உபாசிக்கக்கூடிய உபாசிய சொரூபத்துக்கு பொதுவான குணங்கள். இது தவிர இந்த பிரம்ம வித்தியைகள்ல ஒரு ஒரு பிரம்ம வித்தியைக்கும் ஒரு ஒரு குணத்தை உபாசிக்கணும். சம்யத்வாமத்வாமனித்வம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. சில இடங்கள்ல அக்ஷி புருஷனா தியானம் பண்ணணும், இன்னொரு இடத்துல ஹிருதயத்துல தியானம் பண்ணணும், இன்னொரு இடத்துல வைஸ்வானர புருஷனா தியானம் பண்ணணும். இப்படி வேத்தியாகாரம் ஒரு ஒரு வித்தியைக்கு, அந்தராதித்ய வித்தியனா ஆதித்ய மண்டலத்துல தியானம் பண்ணணும். இப்படி ஒரு ஒரு வித்தியைக்கும் பிரதிநிகிதமான ஆகாரம் உண்டு. அதுதான் அந்த ஆகாரத்துக்கு தான் வேத்தியாகாரம்னு பேர். எப்படி அறியணும்? வேத்யாகாரம் ஒரு பிரம்ம வித்யைக்கும் பிரதிநியதமா வேற வேறானதா இருக்கு. ரூபபேதா விவிதா சது, அந்த வேத்யாகாரமானது எப்படிப்பட்டிருக்கு? உபாயதா அன்ன உபாயதான்யான்யபேக்ஷா, அது இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா நிரபேட்ச உபாயமா இருக்கு. அன்யபேக்ஷா அது அதுவோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரம்ம வித்தியைக்கும் ஒரு ஒரு ஆகாரம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் இதே மாதிரி வேத்யாகாரம் பிரபத்திக்கு உண்டானா அப்படின்னா அப்படி வேதம் உண்டா? அப்ப கேட்டுண்டா அந்யான்யபேக்ஷா அப்படிப்பட்டதான அந்யானபேக்ஷா இந்த மாதிரி இந்த ரூபங்கள்லாம் இது அபேட்சிச்சு இல்லை பிரபத்தி வேற ரெண்டையும் வேணான்னுதான் இருக்கு. ஸ்ரீ ரங்கின் பிராரப்த பங்காது, இதுதான் பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் என்ன விஷய வித்தியாசம் அப்படின்னா, பக்தி யோகத்துல ஒரு ஒரு பக்திக்கும் பக்தி யோகத்துக்கும் பிரதிநிகிதமா வேத்யாகாரம் உண்டு, பிரபத்தியில அப்படி நியமம் இல்லை. சரி, அது உபாயதா அனன்ன உபாயதா அன்யபேட்சா, அது இந்த இடத்துல அபேட்சிக்கல. அந்யான் அபேட்சா ரங்கின் பிராரப்த பங்காது, இந்த ஹே ரங்கநாதா இந்த பக்தி யோகம் இருக்கே எப்படிப்பட்டதா இருக்குன்னா பிராரப்த பங்காது, பிராரப்தத்தை போக்குறது. சரி, எது பிராரப்தத்தை போக்குறது? பிராரப்த சாபிபூயசி, பிரபத்தியானது பிராரப்தத்தை போக்குறது, பிராரப்த கண்டங்களையும் போக்கு. பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் பாசி என்னன்னார், இந்த பக்தி யோகமானது அகநாசினி எல்லா பாபத்தையும் போக்கும், ஆனா பிராரப்தத்தை போக்காது. அப்ப பிராரப்த கண்டங்கள் எவ்வளவு இருக்கோ அத்தனை நாள் இவன் பக்தி யோகம் எவ்வளவு ஜென்மாவை எடுத்து பக்தி யோகம் பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த பிராரப்த கண்டங்கள்ல பிராரப்தத்துல அபியுபகத பிராரப்தம்னு ஒரு பிராரப்தம், நான் இந்த சரீரம் எடுத்திருக்கேன்னு கேட்கிறானோ இல்லையோ, அந்த சரீராவதி பரியந்தமான பிராரப்தத்தை தவிர மிச்ச பிராரப்த கண்டங்களையும் போக்குறதுக்கு பிரபத்திக்கு சக்தி உண்டு. பிராரப்தி அப்படின்னு காமிக்கிறார், அதுதான் இங்க சாதிக்கிறார். பங்கின் பிராரப்த பங்காது பக்தி யோக பிரபத்தியானது இந்த பிராரப்தத்தையும் போக்குவதால் பலமதிகம் அனாவிருத்தி ருக்தே திருஷ்டி பத்தது பலமதிகம். அப்ப பக்தி யோகத்தை விட இது சிரேஷ்டம். ஏன்னா பக்தி யோகத்தினாலே பிராரப்த கண்டங்களை போக்க முடியாது. இதுக்கோ பிராரப்த கண்டங்களையும் போக்குறதுக்கு சக்தி இருக்கு. அதனால பக்தியை காட்டிலும் இது சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பக்தி யோகத்துக்கு ஏன் பலம் அதிகம்னா, அதிகத்துவம் எதனால அதிகத்துவம்னா, அதுக்கு ரெண்டு காரணம் சொன்னார். பலத்திலையும் பிராரப்த கண்டங்கள்ல போக்குறதுலயும் அதிகம். அது மாத்திரம் இல்ல, அனாபக்தி அனாவிருத்திருப்பே இஷ்டிபத்து தது. அந்த பக்தி யோகத்துக்கு அனாவிருத்தி சொல்லிருக்கு, சாரி பிரபத்திக்கு அனாவிருத்தி சொல்லிருக்கு, இஷ்டிக்கு இதுக்கு வந்து பக்தி யோகத்துக்கு ஆவருத்தி சொல்லிருக்கு. அனாவிருத்தி ருக்தே, அப்ப அனாவிருத்தி சொல்லப்பட்டு இருப்பதனாலே பலமதிகம் இந்த பிரபத்தியானது பக்தியை விட சிரேஷ்டமானது. சரி, அனாவிருத்தி சொன்னா அது சாஸ்திரமோ சாஸ்திரியமானா இஷ்டி வத்து தத்து. இஷ்டியை போல, எந்த இஷ்டியை போல, தர்ஷ பூர்ண மாசாபியான் அப்படிங்கிற இடத்துல எப்படி சதத்துவதா சாஸ்திரார்த்தகான்னு சொன்னோமோ அது மாதிரி இஷ்டி வது தர்ஷபூர்ண இஷ்டிகளை போல தது. நானா சப்தாதி பிரபஜன பஜனே சூச்சிதே சூத்திரகாரைஹி சூத்திரகாரைஹி வியாசைஹி வியாசாச்சாரியர் தன்னுடையதான பிரம்மசூத்திரத்துல இது மாதிரி சாதிச்சிருக்கார். இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் திருவுள்ளத்தை வச்சிருந்துதான் நானா சப்தாதி பேதா அப்படிங்கிற ஒரு அதிகரணத்தை சாதிச்சு. இந்த அதிகரணம் எங்க வருது அப்படின்னா சீபாஷ்யத்துல மூணாவது அத்தியாயத்துல அதிகரணம் மூணாவது அதிகரணத்தை சாதிச்சார். பூர்வம் ஒரே ஒரு நிமிஷம் பிரகரணம் பிரயோஜன மூணாவது அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல இந்த அதிகரணம் இருக்கு. நானா சப்தாதி பேதாதிகரணம் இது பதினாலாவது அதிகரணமாக வந்திருக்கு. அதுல கீழே நானா சப்தாபேத சப்தாதிக சப்தாதி பேதார் அப்படிங்கிற அதிகரண விஷயம் என்னன்னா, நானா சப்தாதி பேதார் இக பிரம்ம வித்யாயாக சர்வ பிரம்ம பிராப்தி ரூப மோக்ஷைக பலாக தத்வித்யாபூத வித்யா தஹரபூத் தத்வித்யா தத்வித்யா பூம வித்யா தஹர வித்யா உபகோசல வித்யா சாண்டில்ய வித்யா வைஸ்வானர வித்யா ஆனந்த வித்யாதி அக்ஷர வித்யாதிகாஹ ஏகதா ஏகசாகாகதாஹ சாகாந்தரகதாச்ச உதாஹரணம் அன்யாஹ பிராணே தேவிகா விஷய பலாச்ச இமத்திர வித்யைக்கம் உத வித்யாபேதா இது சம்சயே அத்தை வேஷாம் பரஸ்பரபேதே சமர்த்தே சாத்யேகஸ்ய சத்யேகஸ்ய தஹர வித்யாதிகாயாஹ சர்வ வேதாந்த க்ராஹ்ய ந்யாயஹ கிம் யுக்தம் வித்யைக்யமிதி குதஹ வேத்யஸ்ய ப்ரஹ்மணஹ ஏகத்வாத். இப்ப இந்த நானா சப்தங்கள் இப்படி ஒரு ஒரு உபாசனத்திலையும் ஒரு ஒரு உபநிஷத்திலையும் பல பல சப்தங்கள்ல சொல்லிருக்கு. என்னென்ன சொல்லிருக்கு அப்படின்னா, அத உபாசனம் விதி அப்படின்னு பல பல சப்தங்கள்ல சொல்லிருக்கேன். இதெல்லாம் ஒன்னான்னு கேட்டுட்டார். இப்படி பல சப்தங்கள்ல இருக்கலாம், அது எல்லாமே பக்தி யோகத்தை தான் சொல்றதுன்னு சொன்ன. இந்த பக்தி யோகம் பல விதமான பக்தி யோகங்கள் சொல்லிருக்கு. என்னென்ன பக்தி யோகத்தை பத்தி சொன்னா, சத்வித்யா, பூம வித்யா, தஹர வித்யா, உபகோசல வித்யா, சாண்டில்ய வித்யா, வைஸ்வானர வித்யா, ஆனந்த வித்யா, அக்ஷர வித்யா முதலிய பல வித்யைகள்லாம் பேசியிருக்கு. இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணணுமா, இல்ல இதுல ஏதாவது ஒன்னு அனுஷ்டானம் பண்ணணுமா, ஒன்னா போருமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த அதிகரணத்துல விகல்பா அவசி விகல்போ அவசிஷ்ட பலத்வாத் அவிசிஷ்ட பலத்வாத் விகல்பா, இதுல ஏதாவது ஒன்ன பலனும் பண்ணா போறோம். ஏன்னா அவிசிஷ்ட பலத்வான் எதை பண்ணாலும் மோட்சம்தான் சொல்லிருக்கு, எதை பண்ணாலும் அர்ச்சராதி பிராப்தி இருக்கு, அர்ச்சராதி கதிவி ரூபமான மோட்சம் சொல்லிருக்கு. அதனால இதுல ஏதாவது ஒன்னு அனுஷ்டானம் பண்ணா போறோம். சரி, இத இந்த சூத்திரக்காரர் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்ட. ஏன்னா இது எல்லாம் பக்தி யோகமா இருக்கு, பக்தி யோகத்தை காட்டிலும் வித்தியாசமா ஒரு உபாயம் இருக்கு, அதுக்குதான் பிரபத்தின்னு பேரு. அந்த பிரபத்திக்கு என்ன சொல்லணும், அவிசிஷ்ட பலத்துவம் இருக்கு. எப்படி பக்தி யோகத்துக்கு என்ன பலன் உண்டோ, அர்ச்சராதி மார்க்கதி பூர்வகமான மோட்ச பிராப்திங்கிற பலன் எப்படி இருக்கோ அந்த பலன் பிரபத்திக்கு இருக்குன்னு சொல்லணும் பாஷ்யக்காரருக்கு. அது திருவுள்ளம் இந்த சூத்திரத்தை பாஷ்ய பங்கியில பாஷ்யக்காரர் வெக்தமா இதை சாதிக்கலன்னா கூட அத திருவுள்ளத்துல வச்சிருந்து அம்மாள்கிட்ட திருச்சி கேட்டதான அர்த்த விசேஷங்கள சுதப்பிரகாசிகாச்சாரியர் தன்னுடைய சுதப்பிரகாசிகையில இந்த அதிகரணத்துக்கு விஷயம் சாதிக்கிறது. விகல்போ அவசிஷ்ட பலத்வா அஸ்மின் அதிகரணே நியாச வித்யா அபிப்ரேதா, படுத்தோடனே போட்டேன். இந்த அதிகரணத்துக்கு விஷயம் என்ன, பாஷ்யக்காரர் எத்த திருவுள்ளத்துல வச்சிருந்து இந்த அதிகரண விஷயங்களை சாதிச்சுன்னு வர என்ன, பிரம்ம பிராப்தி பலானாம் சத்வித்யா தஹர வித்யாதீனாம் நானாத்வமுக்தம் இதானீம் ஆசாம் வித்யானாம் ஏகஸ்மின் புருஷே பிரயோஜனத்வேன சமுச்சயேதி சம்பவதி உத பிரயோஜனாபாவாத் விகல்பயே வேதி விஷயே கிம் யுக்தம் சமுச்சயேபி சம்பவதீதி குதஹ. அப்ப இது இந்த பல வித்தியைகள் இருக்கு, பிரம்ம பிராப்தி பலமா, பிரம்ம பிராப்தியே பலமாக உடையதான சத்வித்யா தஹர வித்யா முதலியதான அநேகமான பிரம்மோபாசன பிரகாரங்கள் இருக்கு. இத எல்லாத்தையும் ஒருத்தர் சமுச்சயமா அனுஷ்டானம் பண்ணணுமா, இல்ல இது எல்லாம் ஒரே பலனா பிரம்ம பிராப்தியே பலமா இருக்கிறதுனால இது எல்லாத்துல ஏதாவது ஒன்னு அனுஷ்டானம் பண்ணா போருமா அப்படின்னு கேட்டுண்டு, அதுக்கு சமுச்சயமா பண்ணலாமேன்னு பூர்வபட்சம், இல்ல ஒன்ன பண்ணா போரும் அபிசிஷ்ட பலத்தால் பலம் ஒன்னா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வித்தியை உபாசனம் பண்ணா போரும்னு அங்க சாதிச்சுன்னு போறேன். இந்த அதிகரணம் சாதிக்க வேண்டியதான உத்தேசம், இந்த அதிகரணம் எதை உத்தேசம் பண்ணி என்ன பிரயோஜனத்துக்காக பாஷ்யக்காரர் இந்த அதிகரணார்த்தங்களை இப்படி சாதிச்சாரு. திருவுள்ளத்துல முதல்ல சாதிக்கிற அம்மாள்கிட்ட கேட்ட விஷயங்களை இங்க முதல்ல சாதிக்கிற சுதப்பிரகாசிகாச்சாரியர் அஸ்மின் அதிகரணே இந்த அதிகரணத்துல என்ன நியாச வித்யா அபிப்ரேதா, நியாச வித்தியை திருவுள்ளத்தை வச்சிருந்து சாதிக்கணும். ஏன்னா இந்த பக்தி யோகத்தை காட்டிலும் விகல்பமா இருக்கக்கூடிய பக்தி யோகத்தை காட்டிலும் வேறானதா வேத்யாகாராதிகளாலே வேறானதா இருக்கக்கூடியதான ஒரு வித்தியை பலன் ஒண்ணும் எது அவிசிட்ட பலமா இருக்கிறதுனாலயே. ஏன்னா விகல்பம்னு ஏன் சொன்னார்னா எதனால விகல்பத்தின் சொல்றோம் அப்படின்னு கேட்டிருந்தார், அதுக்கு ஹேது என்ன அப்படின்னா அவிசிஷ்ட பலத்வா அப்படிங்கிறது ஹேது. அவிசிஷ்ட பலத்தம் தான் ஹேது. அவிசிஷ்ட பலத்தம்னா என்னன்னா ஒரே பலமா இருக்கு, எல்லா வித்தியைகளுக்கும் பலம் ஒன்னா இருக்கிறது தான் அதுக்கு ஹேது. அந்த பலன் ஒன்னா இருக்கிறதுனால சமுச்சயா சமுச்சயச ஆவசியகதா நாஸ்தி விகல்பா ஏவ வரம், விகல்பமே போரும்னுங்கிறது அந்த சித்தாந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். விகல்பந்தா அபிஷிஷ்ட பலத்வாத்னு சொன்னாரு இல்லையோ. இப்ப இந்த பிரபத்தி பக்தி ரெண்டு எடுத்துண்டா, இதனுடையதான ஆகார பேதங்கள், இதனுடைய பிரபத்தியினுடைய ஆகார பேதங்கள், பக்தியினுடைய ஆகார பேதங்கள், இது ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா இதுக்கு அதுக்கும் இதுவோ சக்கரத்து அனுஷ்டானமா இருக்கு, இது அசகத அனுஷ்டானமா இருக்கு, இதுக்கு வேத்தியாகாரங்கள் இப்படி பலவிதமான வேத்தியாகாரங்கள் இருக்கு, இதுக்கு தாதிருஷமான நியமம் இல்ல, இது பிராரப்தத்தை போக்கத்துக்கு சக்தி இல்ல, அதுக்கு பிராரப்தத்தை போக்கத்துக்கு சக்தி இருக்கு, இதுக்கு அவசகிருத அனுஷ்டானம் அசகிருத அனுஷ்டானமா இருக்கு, உனக்கு சகிருத அனுஷ்டானமா இருக்கு, இப்படி இவ்வளவு பேதம் இருந்தா கூட இது ரெண்டுமே மோட்சத்தை பலமா கொண்டிருக்கு அதனால அவசிஷ்ட பலமா இருக்கிறதுனால உன்னால முடிஞ்சா பக்தி யோகத்தை பண்ண, இல்லைன்னா பிரபத்தியை பண்ண, ஏதாவது உபாயத்தை பண்ணா போறும் கிடைக்கும். அபிஷிஷ்ட பலத்வா விகல்பா அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணாரோ இல்லையோ. இத இந்த சூத்திரத்தை எதை கொண்டு சூத்திரக்காரர் எதனால இந்த சூத்திரத்தை போட்டா, இத பாஷ்யக்காரர் இதை ஏன் இப்படி வியாக்கியானம் பண்ணார் அப்படிங்கறத சுதபிரகாசிகாச்சாரியர் தான் எடுத்து காமிக்கிறார். அத்த ஞாச வித்யா அபிப்ரேதா அஸ்மின் அதிகரணே, இந்த அதிகரணத்துல ஞாச வித்யை தான் சொன்னார். சங்கதிமாக பிரம்ம பிராப்தி வேதே சித்தே சமுச்சய விகல்ப நிரூபணம் யுக்தம் இது பாவ கிம் சர்வாசாம் சமுச்சய உத விகல்பா கிம் பிரம்ம பிராப்தி ரூபா வயக ரூபா உத சொர்க்க பிராப்தி பத்தி விலக்ஷணேதி வைலட்சண்யே ததபேட்சையா சமுச்சய. என்ன கேட்டுட்டா, சொர்க்கத்துல சொர்க்காதி பிராப்திகள்ல விலக்ஷணத்துவம் இருக்கு. விலட்சம் வைலட்சண்யம்னா ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய புண்ணிய பாபத்துக்கு புண்ணிய தாரதமியத்துக்கு அனுகுணமான சொர்க்காதிகள்லாம் வித்தியாசப்படுறது. அது மாதிரி மோட்சம் அப்படி வித்தியாசப்படுறதான்னு கேட்டா அப்படி எல்லாம் வித்தியாசப்பட எங்கேயும் தானும். அப்ப இங்க சொர்க்காதி அபேட்சையா விகல்பம் எல்லாத்தையும் இதை இதை பண்ணி அதையும் தர்சபூர்ண மாசத்தையும் பண்ணி சொர்க்க அக்னிஸ்வாமத்தையும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி பலன் அங்க கிடைக்க போகுது. இங்க அப்படிலாம் கிடையாது. எதை பண்ணாலும் ஒரே பலன் தான் இருக்கிறது. ஏதாவது ஒன்ன பண்ணா போற முடியோ, அதனால இதுல விகல்பமே இருக்கு யுக்தம் சூத்திரார்த்தம். இது எதுக்குன்னா பிரபத்தி சொல்லணும், அந்த பிரபத்தி ஞாச வித்தியை சொல்லணும். இப்ப பாஷ்யக்காரர் பிரபத்தியை பத்தி சொல்லலையான்னு கேட்டா, அதற்கும் முதல் ஸ்லோகத்திலேயே வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீட்சே வினதங்கிற சப்தத்தினால பிரபத்தி சொன்னார். பின்னாடி சர்சச்ச வசீகரணம் தன் சரணாகதி ரேவன்னு ஸ்பஷ்டமாவே எம்பெருமானிடத்துல சரணாகதி தான் வசீகரண உபாயம்னு சாதிச்சிருக்கார் பாஷ்யக்காரர். இத வந்து வியக்தமா சொல்லணுங்கிறதுக்காக இந்த இடத்துல சுகப்பிரகாஷிகாச்சாரியர் இப்படி சொல்றார். இதான் திருவுள்ளத்துல வச்சு என்ன சொல்றாருங்க, நானா சப்தாதி பேதா பிரபதன பஜனே. நானா சப்தாதி பேதாதுங்கிறது சூத்திரம். இந்த சூத்திரத்துல பிரபதன பஜனே, பிரபதனம் பிரபத்தி, பஜனம் பக்தி, சூச்சித்தே சூத்திரக்காரை இந்த மோட்சோபாயங்களை நானா சப்தாதிகளாலே பல பல சப்தங்களாலே சொல்லப்பட்டதுன்னு சூத்திரக்காரர் எதுக்காக சொன்னார். சூச்சித்தே சூச்சித்தேனா அவர் வியக்தமா சொல்லிடல, அப்படி மறைவா காமிச்சார். அந்த அந்த நானா சப்தாதி பேதாதிகரணத்துல பிரபத்தின்னு அவர் பாஷ்ய சூத்திரக்காரரோ பாஷ்யக்காரரோ சொல்லல. இருந்தாலும் அவர் அத உள்ள அதனுடைய ஹிருதயம் என்ன, அந்த அதிகரணத்தினுடைய ஹிருதயம் என்னங்கிறத இங்க தேசிகன் இப்படி காமிச்சார். சூச்சித்தேங்கிற பதத்தினால அந்த ரெண்டு அதிகரணத்துல நானா சப்தாதி பேதா விகல்போ அவசிஷ்ட பலத்வாத்துங்கிற ரெண்டு அதிகரணத்துக்கும் உள்ளுக்குள்ள ஹிருதயம் என்ன, பாஷ்யக்காரருக்கும் சரி சூத்திரக்காரான வியாசாச்சாரியருக்கும் ஹிருதயம் என்னன்னா பிரபத்தி வியை பத்தி பேசணும்ங்கிறது ஹிருதயம். அதனால சூச்சித்தே அவரால் காட்டப்பட்டது குறிப்பிடப்பட்டது இப்படி பிரபத்தியானது சூத்திரக்காரைகி சூச்சிதம். இதனால இதுக்கு சாஸ்திரியம், இது சாஸ்திரியமா என்னங்கிறதுக்காக இந்த கதையெல்லாம், இது சூத்திரக்காரது இது சாஸ்திரியமா இப்படி காமிச்சிருக்கிய அப்படிங்கிறத சூத்திரத்தை பிரபதன பஜனே சூத்திரித்தே சூச்சித்தே சூத்திரக்காரைகி. ஹே ரங்கின்னு உன்னிடத்த சரணாகதி பண்றேனே, இது சரணாகதி பண்றதுக்கு சாஸ்திர மரியாதை உண்டோ, பக்தி யோகம் பண்ணணும் வேண்டாமோன்னு கேட்டா, இப்படிதான் சூத்திரக்காரர் இந்த அதிகரணத்துல இப்படி பண்ணுன்னு சாதிச்சிருக்க அவருடையது. அவராலே குறிப்பாலே உணர்த்தப்பட்டது சூத்திரக்காரை, சூத்திரக்காரரான வியாசாச்சாரியராலே இப்படி குறிப்பால பிரபத்தியினுடையதான பெருமைகள் பேசப்பட்டிருக்கு. அத்தான் பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், கீதா பாஷ்யத்திலையும் சரணாகதி கத்தியத்திலையும் வியக்தமா சாதிச்சார். அதனால தேவரைய திருவடியில நான் சரணாகதி பண்றேன், அந்த உபாயத்தை நான் அனுஷ்டானம் பண்றேன், இந்த உபாயத்தினுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி அப்பேற்பட்ட உபாயத்தை பண்றேன். இந்த ஸ்லோகத்துல இப்படி சூத்திரக்காரராலே காட்டப்பட்டதான உபாயம் எடுத்து காமிக்கிறார். பேதுர்வைதே விமர்ஷே பஜனவது இதரது கிந்தனுஷ்டான காலே வேத்யத்வரூபேதோ விவிதைகசாது உபாயதானபேக்ஷா ரங்கின் பிராரப்த பங்கா ஃபலமதிகமனாவிருத்தி ருக்தே திருஷ்டிவத்தத் அனா சப்தாதி பேதாத் பிரபதன பஜனே சூச்சிதே சூத்திரக்காரைஹி. கவிதாரி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.